கன்னிகையா மேரி சுதனாய் பரிசுத்தாத்மாவின் மகனாய் புல்கூட்டில் இயேசு பிறந்தல்லோ. கையில் ஏந்திய காட்சியுமாய் பௌரஸ்தியர் ஞானிகள் அப்போ பொன்னுண்ணிய வாழ்த்தானே தந்தே. பொன்னுண்ணிய வாழ்த்தானே தந்தே.